కళకి నమస్కారం. శ్రీనివాసేతి శ్రేష్టదయా పాత్రం గుణాన్విత కౌశికానంతరం గార్హ్యశ్చిరం విజేతాం భువి నిస్తాత్మీయపరం వరప్రద గుణో వైరాగ్య భాగ్యోరథో వేదాంతామృత సారవంతమనఘాత్ శ్రీ శ్రీనివాసద్గురోః శ్రీశైలాన్వయకౌస్తుభ స్థితనయం శ్రేయోనిధే శ్రీనిధే వందే సాధు కటాక్షకేళనిలయం శ్రీకృష్ణసద్దేశికం శ్రీవాసరంగపరకాలమునిత్రయాప్తలక్ష్మాత్మరక్షణచిత్తయుగాగమాంతం ఆచార్యభక్తిపరిపూతమనర్ఘశీలం గోపాలదేశికమునిం గురుమాశ్రయామః నారాయణాఖ్యేతిరాజపదాబ్జభృంగశ్రీవాసయోగిగురునాపిదపారమీశే భక్త్యాదిపూర్ణవరదారి కృపార్థచిహ్నం శ్రీశ్రీనివాసమునివర్యమహం ప్రపద్యే శ్రీనారాయణయోగీంద్రవరదారి కృపాశ్రయం లింగేశపాదవినతం శ్రీనివాసమునిం భజే శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికకేసరి వేదాంతాచార్యవర్యోమే సన్నిసత్తాం సదా హృది యోనిత్యమచ్యుతపదాంబుజైర్ముక్ము వ్యామోహతస్తరితరాణి ధినాయ మేనే అస్మద్గురోర్భగవతో సిధైక సింధో రామానుజస్సు చరణో చరణం ప్రపద్యే విగాహే ఆమనం తీర్థం సాధు వృందావనే స్థితం నిరస్తజింహగస్పర్శేత్ర కృష్ణకృతాతర నాథేన మునినాథేన భవేయం నాథవానహం యస్య నైకమికం తత్వం హస్తామలకతాంగతం యస్య సారస్వతస్రోతోకుళామోదవాసితం శ్రుతీనాం శ్రమాయాలం శఠారిం తోపాస్మహే వందే వైకుంఠసేనాన్యం దేవం సూత్రవతీ సఖం యద్వేత్ర శిఖరస్పందే విశ్వమేతద్వ్యవస్థితం సహధర్మచరీం శౌరే సమంత్రిత జగద్ధితామనుగ్రహమయీం వందే నిత్యమజ్ఞాత నిగ్రహాం తమప్యాద్యం గురుం వందే కమలాగృహమేధినం ప్రవక్తా ఛందసాం వక్తా పంచరాత్రసే స్వయం జ్ఞానానందమయం దేవం నిర్మలస్ఫటికాకృతిం ఆధారం సర్వవిద్యానాం హయగ్రీవముపాస్మహే రామానుజదయా పాత్రం జ్ఞానవైరాగ్యభూషణం శ్రీమద్వేంకటనాథార్యం వందే వేదాంతదేశికం చీరొన్నుతోపు తిరువేంకటముడయాన్ పారొన్నచున్న బడమొడియుళ్ళోరొన్ను ధానేమయాదోదారణీల్ వాళ్వార్క వానేరప్పోమళము వాళ్వు ప్రఖ్యాతశ్రుతి భవాన్ గురూన్ శేషాన్ ప్రశ్రిత్య ప్రణేతి వేంకటేశ లక్ష్మీశ ప్రపదన వైభవ ప్రతిష్టాం రాగాంధ్య ప్రశమకరీం రహస్య రక్షాం లక్ష్మీపతే అర్యతిపతేశ్చదైకధాం నోః యువసౌత్పురా సమజనిష్ట జగద్ధితార్థం ప్రాచ్యం ప్రకాశేతు వః పరమం రహస్యం సంవాదేషు శరణాగతి మంత్రసారః రామానుజాయ నమః. నిగమాని కమలదేశికాయ క్లాస్లే ఇంటి பகவானோட குணங்களோட அனுசந்தானம் அது பண்ணிட்டு இருந்தோம். இந்த பெரிய ஒரு சூழ்நிலையில கீதா பாஷ்யத்திலையும் இதே மாதிரி வருது. அதே மாதிரி இங்கேயும் பகவானோட எல்லா விபவ ஸ்வரூப ரூப குண ஐஸ்வர்யங்களை எல்லாம் பாஷிகாரர் எப்படி அனுபவிச்சிருக்கா அப்படின்றத இங்கே பார்க்கலாம். அதுல அவரோட குணங்களை பத்தி சொல்லிச்சு, எல்லா நிறைய குணங்கள் அந்தமாக இருக்கு. முக்கியமான குணங்கள் பரத்வம் சௌலபியம், இது ரெண்டும் நமக்கு தெளிவுபடுத்தக்கூடிய முக்கியமான பிரபத்தி அனுஷ்டானம் பண்ணக்கூடிய சமயத்துல விசேஷமாக நாங்கள் அனுசந்தானம் பண்ண வேண்டியது அப்படின்னுட்டு இங்கே சுவாபாவிகான அவதிகாதிசய ஞானபலேஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் சௌசீல்ய வாத்சல்யம் ஆர்தவ ஆர்ஜவ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரிய ஔதாரிய சாதுரிய ஸ்தைரிய தைரிய சௌரிய பராக்கிரம சத்தியகாம சத்தியசங்கல்ப கிருதித்வ கிருதஜதாதி அசங்கேய கல்யாண குணகுணமுக மகாரணவா அப்படின்னுட்டு இந்த சம்போதனையில பகவானோட எல்லாம் பரத்வ பிரயுக்தமான குணங்கள் ஞானகல பலேஸ்வரி வீர சக்தி தேஜா அப்படின்ற வரைக்கும் சாட்குண்யத்தை பிரதானமாக வச்சு அவனுடைய எல்லா பரத்த குணத்துக்கும் அது உபலட்சணம் என்ற மாதிரி, அதுக்கு மேலே அவனுடைய சௌலபிய பிரயுக்தமான கௌசல்யம் வாத்சல்யம் மார்த்தவம் முதலாத குணங்கள் எல்லாம் சொல்லி, அப்புறம் அவனுடைய அற்புதமான பகவானோட பூஷணங்கள் என்ன ஆயுதங்கள் என்ன அதெல்லாம் மேற்கொண்டு அனுசந்தானம் பண்றா. சுவோசித விவித விசித்திரானந்த ஆச்சரிய அப்படின்னுட்டு அவனுடைய பூஜனங்கள் ஆயுதங்கள் எல்லாம் அற்புதமாக அனுசந்தானம் பண்றான். அந்த குணங்களோட பாகத்தை நாங்கள் அதுல தெரியக்கூடிய விசேஷமான நமக்கு அனுசந்தானம் பண்றது எப்படி அந்த குணங்களை எல்லாம் நாங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க விவரணம் பண்ணிருக்கார். அதுல நாங்கள் கடைசியில பாகத்தில இருந்தோம். ஸ்தைரியம் தைரியம் சௌரியம் அப்படின்ட்டு மூணு முக்கியமான குணங்கள். அங்கே சௌரியம் என்றதை சொல்லிச்சு, அசகாயமாக அசமாய அசகாயசியாபி பீமே பரபலே சபலைவ நிர்பய பிரவேச சாமர்த்தியம் அப்படின்னு எல்லாம் பரபலத்துல வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமான பெரிய பரபலம், சத்ருவோட சைன்யம் இருந்தாலும் கூட வேற யாருடைய சகாயமும் இல்லாதவனா இருந்தாலும் ஏகஸ்திஷ்டதி தர்மாத்மா அப்படின்னு அங்கே வரச்ச சதுர்தச ஜனஸ்தானத்துல கரதூஷணாதிகளை பண்ணச்சே சொல்ற சதுர்திச அப்ப சங்கியாதரான ராட்சசாள் 14,000 சஹசிரம் எல்லாம் ராட்சசாள்னா ஒரு நீதி இல்லை தர்மம் இல்லை ஒன்னும் இல்லாதவா. ஏகஸ்திஷ்டதி தர்மாத்மா கதம் யுத்தம் பவிஷதி அப்படின்னு தேவதை இளவரசிகள் எல்லாம் மேலே நின்று பார்த்துட்டு இருக்கிறார் என்ன என்ன ஆக போறதோ அப்படின்னுட்டு. இங்கே இவன் தர்மாத்மா தர்ம யுத்தத்தையே பண்ணக்கூடியவன் ஒத்தனே நின்னிருக்கான் பகவான். அவன் எப்படி அங்கே அந்த சைன்யத்தை எல்லாம் நாசப்படுத்தினான் அது வந்து இங்க சொல்றார். யதா ஜனஸ்தான யுத்த மூல ஜனஸ்தான யுத்த மூல பல நிபர்ஹணாதிஷு அப்படின்னுட்டு மூல பலத்தை எல்லாம் பூர்ணமாக இங்கே நாசம் படுத்தினானே அது வந்து அவனுடைய சௌரியம் பண்ணக்கூடிய ஒரு மகா குணத்தை தெரிப்படுத்துறது அப்படின்னா. பராக்கிரமஹா அப்படின்னா பிரவிஷ்டசிய பரசைன்யே சின்னம் பின்னம் ஜரை தக்தம் இத்தியாதிக்தோ வியாபாரா. பராக்கிரமம்னா பிரவேச சைன்யத்தை பிரவேசம் பண்ணி யாருதான் அவளை எப்படி நாசப்படுத்தினான் அப்படின்னுட்டு அந்த அது மாதிரி சொல்லக்கூடிய அவனுடைய மகாகுணம். இதெல்லாமே அபிஹாத்தா பிரஹர்த்தாச்சா இத்தியாதி யுக்தவ் இமோ துவௌ குணவ் ஆசிரித விரோதி பங்கார் ஆசிரித ஆசிரிதாருடைய விரோதி எல்லாம் நாசம் படுத்துறதுக்காக பங்கார்த்தவ் அப்படின்னார். ஆசிரிதாருடைய விரோதியே ஆசிரித விரோதி பங்கார்த்தவ் இது பிரிண்ட் கிளியர் ஆயில்ல. ஆசிரிதாருடைய விரோதி எல்லாம் பங்கம் பண்றதுக்கு நாசம் படுத்துறதுக்கு அப்படின்னுட்டு சொல்றாருங்க. ஆசிரிதாள விரோதி எல்லாம் நாசம் படுத்துறது தான் அந்த மகாகுணம் இது இருக்கோ அது பராக்கிரமம் சொல்லப்படுது. அபியாத்தா அப்படின்னு ஆக்கிரமணம் பண்றது, பிரகர்த்தான்னா சமஹாரம் பண்றது எல்லாரையும். பிரவேசம் பண்ணி சைன்யத்தை அசகாயகனாக ஒத்தனே பிரவேசம் பண்ணாலும் எப்படி சத்ருவாளை எல்லாம் நாசம் படுத்துறான், எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னா ஆசிரிதாவோட விரோதியா இருந்தாலே பகவானை யார் ஆசிரியிருக்காளோ அவளோட விரோதிகள் எல்லாம் பகவானுக்கும் விரோதிகள் அப்படின்னு பகவான் நினைக்கிறான். அதனால இந்த ரெண்டு குணங்களும் கூட சௌரியம் பராக்கிரமம் அப்படின்றது ஆசிரியாருடைய விரோதி நாசம் படுத்துறதுக்கு. தைரியாதேகா திரையோவா தைரியத்தையும் சேர்த்துண்டு மூணு குணமும் ஆசிரித விரோதி விநாசத்துக்காக பகவான் வந்து அதை பிரகாசப்படுத்துறான் அடிக்கடி அப்படின்னு. எப்போதெல்லாம் விரோத நாசம் படுத்தணுமோ ஆசிரியாருடைய விரோதம் ஏற்படுறதோ லோகத்துல அதை நாசம் படுத்துறதுக்காக வந்து பகவான் இந்த குணங்களை விசேஷமாக பிரகாசப்படுத்துறான் அப்படின்னு தெரியுது. அதுக்கு மேல சொல்றான், அதா இஷ்ட பிராபணார்த்தம் குணவாகா அப்படின்னா விரோதம் எல்லாம் நாசி பண்ணியாச்சு, இப்போ அனிஷ்ட நிவர்த்தி ஆர்தம் இஷ்ட பிராப்திக்கு நமக்கு உபயுக்தமாக கூடிய குணங்கள் சத்தியகாமத்துவம் சத்தியசங்கல்பத்துவம் அப்படின்னு. இது ரெண்டும் பாவ பிரதானம் கர்மதாரிய விருத்தவா ந சத்தியகாமம் யாரு சத்தியகாமனோ அவனே சத்திய சங்கல்பனம் அப்படின்னு தத்புருஷ சமானாதிகரணா கர்மதாரையான்னு சொல்ற மாதிரி கர்மதாரிய சமத்துல ரெண்டும் சமானாதிகரணியத்துல வரக்கூடியது இங்க அந்த மாதிரி அர்த்தத்துல எடுத்துக்கணும் அப்படின்னுட்டு சத்தியகாம சத்திய சங்கல்பா அப்படின்னு. சத்தியகாமத்துவம் சத்திய சங்கல்பத்துவம் எல்லாம் உள்ளவன் பகவான். சத்தியகாமத்துவம் அப்படின்னா என்னன்னா காமியந்தேதி காமாக கல்யாண குணாக அப்படின்னு சொன்னா ஸ்வேன சுவாசிஷ போக்யா விபூதயா விபூதிகள் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. இவன் யாரெல்லாம் தானும் ஆசைப்படுறது போக்கியமானது தனக்கும் தன்னுடைய ஆசிரித்தாளுக்கும் கூட போக்கியமான அவனும் விபூதி ஐஸ்வர்யம் எல்லாம் க காமஹா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் உள்ளவன் தேச்சு சத்யாகா நித்யாகா இத்தியர்த்தா. சத்தியமான போக்கியமான விபூதிகள் அப்படின்னா நித்தியமான விபூதிகள், போக்கியமான விபூதிகள் அப்படின்னு. அதே யாரு உடையவனோ அவனுக்கு சத்தியகாமஹா அப்படின்னு அர்த்தம். அமித்யாபூத காமத்வம் அப்ரதிஹத இச்சத்வம் ச நைரர்த்தக்கிய புனருக்திபியாம் நாத்திர விவக்ஷிதம் அப்படின்னார். சத்தியகாமம் அப்படின்னா சத்திய சங்கல்பம், இதுக்கு சத்தியம் அப்படின்றதுனால மிச்சை அல்லாதது, மிச்சை அல்லாத அவனோட காமத்துவம் அப்படின்னோ, இல்லைன்னா சத்திய சங்கல்பம் அப்படின்னா அப்ரதிஹத இச்சம் சங்கல்பம், அதுவும் வேற இடத்துல அந்த அர்த்தமும் சொல்லப்படுறா. ஆனா இங்கே அது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ற. பகவானோட மற்ற குணங்கள் எல்லாம் இங்கே அனுசந்தானம் பண்ணது பார்த்தா புனருக்தி அப்படின்னு ஆகும், சொன்னதே மறுபடியும் சொன்ன மாதிரி ஆகும். அதனால இங்கே நமக்கு அது இங்கே இஷ்டமில்லை சொல்றதுக்கு, அந்த மாதிரி அர்த்தம் பண்றதுக்கு. நான் அப்ரதிஹத இச்சத்துவம்னு அப்ரதிஹத சங்கல்பம், யாரும் தடுக்க முடியாதவன் சங்கல்பம் பண்ணா, அந்த மாதிரி விஷயத்தை இங்கே அந்த அனுசந்தானத்தோட அதோட உத்தமமானது எந்த அனுசந்தானம்னா சத்திய சங்கல்பத்துக்கு. சோ அவதாராதி அபூர்வ போக்யாந்தர சிருஷ்டௌ ஜெகத் வியாபார மோட்ச பிரதானாதிசுச்ச அமோக சங்கல்பத்வம் அப்படின்னு சொல்றா. தேனா சத்திய சங்கல்பாத்து அபிமதலாபே நிசம்சயத்துவம் சியாத். உபாய அனுஷ்டான சமயத்துல இந்த விஸ்வாசம் பண்றது, மகாவிஸ்வாசம் அப்படின்றது சொல்றோமா பிரபத்தியில, ரொம்ப பிரதானமானது அப்படின்னுட்டு அது நமக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கணும். அந்த மகாவிஸ்வாசம் வரணும்னா அந்த மகாவிஸ்வாசத்துக்கு காரணமான பகவானோட அசாதாரணமான குணங்களை நாங்கள் அனுசந்தானம் பண்ணணும். அதுல இந்த சத்திய சங்கல்பத்துவம் அன்றதுக்கு அந்த மாதிரி அர்த்தத்தை நாங்கள் அனுசந்தானம் பண்ண வேண்டியது அப்படின்றார். சுவாவதாராதி அபூர்வ போக்யாந்தர சிருஷ்டௌ, அவனுடைய அவதாரங்களை எல்லாம் வந்து அபூர்வமான போக்கியங்களை அபிஷேகம் எல்லாம் சிருஷ்டி பண்றான் பகவான் அவதார சமயங்கள்ல. அப்புறம் ஜெகத் வியாபாரம் பண்றது, மோக்ஷ பிரதானம் பண்றது, இதெல்லாம் பண்ணக்கூடிய சமயத்துல அமோக சங்கல்பத்துவம், அவனுக்கு சங்கல்பம் என்னைக்கும் வர்த்தமாகாது, யாருமே தடுக்க முடியாது, அமோகமானது வர்த்தமாகாதது. அந்த மாதிரி அது வந்து சத்திய சங்கல்பத்துவம் பண்ணக்கூடிய அவனுடைய குணத்துல நாங்கள் இந்த மாதிரி அனுசந்தானம் பண்ண மோட்ச பிரதத்துவம் இங்கே நமக்கு வேண்டியது. இதே ஜெகத் வியாபாரம், ஏன்னா ஜெகத்தோட காரணனானவனே நமக்கு மோட்சத்துக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு காரணத்து தேயகான்னு ஸ்ருதி சொல்றது. ஜெகத்காரணனே தியானம் பண்ணா சம்சாரத்துல இருந்து விடுதலை அடையலாம் அப்படின்னு. அந்த ஜெகத்காரணனாதவன் பரமாத்மா, அந்த ஜெகத் வியாபாரம் பண்ணக்கூடிய சமயத்துல அவன் சங்கல்பத்தினாலேயே எல்லாம் பண்றான். சோகாமேதா பகுசியாம் பிரஜாயா அப்படின்னு சொல்லி எல்லாமே சங்கல்பத்திலேயே சிருஷ்டி பண்ணான். அந்த சங்கல்பம் யாரும் தடுக்க முடியாது, அது என்னைக்குமே வியர்த்தமாகாது, அமோகமான சங்கல்பம் ஜெகத் வியாபாரம். அதனால எந்த சம்சயமும் இல்லாம இவன் தான் ஜெகத்காரணம் அப்படின்னு கூடிய தெரியறது நமக்கு சத்திய சங்கல்பம் மட்டதுனால. சங்கல்பத்தினாலேயே எல்லாம் சிருஷ்டி பண்ண அவனுக்கு சாமர்த்தியம் இருக்கு. மோக்ஷ பிரதத்துவம் அவனையே அவனாலே நமக்கு ஆகணும் அப்படின்னு, அந்த மோக்ஷத்தை இவன் கொடுக்குறேன் அப்படின்னு நிச்சயம் பண்ணிட்டா யாரும் அதை தடுக்க முடியாது, அது என்னைக்குமே வியர்த்தமாகாது. ஒரு விஷயம் அவன் நிச்சயம் பண்ணான்னா தத்தம் அஸ்ய அபயம் அப்படின்னு விபீஷணனுக்கு சொன்ன மாதிரி தத்தம் வந்தா முடிஞ்சது, யாரும் அதை பதிலிக்க முடியாது, அது என்னைக்குமே வியர்த்தமாகாது அப்படின்னுட்டு அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தை நாங்கள் இங்க பண்ணண்டா. அபிமதலாபே நிசம்சயத்துவம் அப்படின்னார். நமக்கு இஷ்டமானது வேண்டியிருக்கு, அந்த விஷயத்துல நமக்கு எந்த சம்சயமும் இருக்காது அப்படின்னு. அதனால அந்த விசிகிச்சாடு சம்சயம் இருக்கக்கூடாது அப்படின்னு அத்தா விசிகிச்சா அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. நான் வந்து பகவானை போய் சேர்றேன் அப்படின்னுட்டு அந்த விஷயத்துல எஸ்எஸ்யாத் அத்தா யாருக்கு உபனிஷத்து சொல்றது, எஸ்எஸ்யாத் அத்தா அப்படின்னா விஸ்வாசம், விஸ்வாசம் இருக்கணும். அது மட்டும் இல்லை, விசிகிச்சா அஸ்தி சம்சயமும் இருக்கக்கூடாது, எந்த விதமான சம்சயம் இருக்கக்கூடாது. அந்த விஷயத்துக்கு இது சத்திய சங்கல்பத்துவம் அனுக்கூடிய மகாகுணம் இருக்கிறதுனால அது ரெண்டும் நமக்கு ஏற்படுறது பிரபத்தி பண்ணக்கூடிய சமயத்துல. அதனால இங்கே அதுதான் நாங்கள் அனுசந்தானம் பண்ணா நமக்கு ரொம்ப பிரயோஜனம் இந்த சமயத்தில் இருந்து அந்த மாதிரி அர்த்தத்தில் தான் இங்கே பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றார். உக்த குணவர்காது அதிகோபகாரகம் குணத்வயமாக, இந்த எல்லா குணங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான உபகாரமானது ரெண்டு குணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். கிருதித்வம் கிருதஜதா அப்படின்னுட்டு ரெண்டு குணங்கள், கிருதித்வ கிருதஜதா அப்படின்னுட்டு. கிருதம் அப்படின்னா உபகாரா அப்படின்னு, உபகாரம்ன்றது. கிருதஜதாதி சப்தே ததா திருஷ்டேஹே கிருதஜதான்னு உபகாரத்தை யார் ஸ்மரணை பண்றானோ அவன் கிருதம் ஜானாதி அப்படின்னுட்டு. ஒரு உபகாரம் பண்ணுவனே அவன் ஸ்மரணை பண்ணுண்டா அவன் கிருதஜன் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி அர்த்தத்துல லோகத்துல உபயோகப்படுத்துறது. தத்வத்வம் கிருதித்வம், அந்த மாதிரி குணம் யாருக்கு இருக்கோ அதுக்கு கிருதித்வம் அப்படின்னு சொல்லப்படுறது. உபகர்த்திருத்வம் இத்தியர்த்தா. அதுக்கு எத்வா அபிஷிச்சிய லங்காயாம் இத்தியாதி உக்தம் ஆசிரித காரிய பூரணேன கிருத கிருத்தியத்வம் அப்படின்னு சொல்றார். ரொம்ப இத அற்புதமாக சொல்றார். இந்த அர்த்தத்துல சொல்லுச்சு லங்காயாம் இது உக்தம் ஆசிரித காரிய பூரணேன கிருத கிருத்தியத்துவம் அப்படின்னா, இங்கே கடைசியில வந்து விபீஷணனுக்கு வந்து முதல்ல சாகரத்துல அவன் வந்து சரணாகதி பண்ண சமயத்திலேயே பகவான் வந்து அவனுக்கு அபிஷேகம் பண்ணி வச்சுட்டான். ஒரு சம்சயமும் இல்லாம லங்கா ராஜ்ய அபிஷேகம் பண்ணி வச்சுட்டான் பகவான் விபீஷணனுக்கு. அது ஆறுதும் ராவணன் இன்னும் அங்கே இருக்கானே, அதனால ராவண சம்ஹாரம் ஆறுதும் இவன் விபீஷணனுக்கு அபிஷேகம் பூர்ணமாக அந்த சிம்மாசனத்தில் உட்காந்து அபிஷேகம் பண்ணி ஆர்த்தம் இவனுக்கு அப்போ திருப்தி ஆச்சான். அப்போ அபிஷிச்ச சலங்காயாம் அங்க வருது ஸ்லோகத்துல அபிஷேகம் பண்ணி அப்புறம் இவன் புனப்பிரயாணத்துக்கு மனசு பண்ணான். இவன் நான் அயோத்தியக்கு போகணும் அப்படின்னு அப்போ அந்த ஆசிரியரோட காரியம் பூர்த்தி பண்ணான். அங்கே இது உக்தம் ஆசிரித காரிய பூரணே நக்கத கிருத்தியத்துவம், பண்ண வேண்டியது பண்ணியாச்சு, இப்போ முதலே அபிஷேகம் பண்ணிட்டேன் அதை பூர்ணமாக பண்ணணுமே. ராவணனோட சம்ஹாரமாக இருந்தும் அது ஏற்படுறது. அப்போ அவனுக்கு கிருத கிருத்தியன் அப்படின்னு நினைச்சானா, அதுதான் இங்கே கிருத்தித்வம் பண்றதுக்கு அர்த்தம் அப்படின்னு. கர்த்தவிய சேஷ ரஹிஸ்தேஷு கிருதி சப்த பிரயோகாது, கிருதி அப்படின்றதுல பண்ண வேண்டியது எதுவுமே இல்லை அனு கூடிய அர்த்தத்துல வருது. அதனால கிருத கிருத்தியம் அப்படின்னா பூர்ணமாச்சு, ஒரு காரியம் பண்ண வேண்டியது. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் இத்தியுக்தம் விஹித அனுஷ்டான நேரபேட்சியம். அதே மாதிரி இங்கே சொல்லுச்சு தர்ம பிரவர்த்தனார்த்த அனுஷ்டானத்துவம், தர்ம பிரவர்த்தனார்த்த அனுஷ்டானத்துவம் அப்படின்னு நிறைய வேர்ட்ஸ் மிஸ்ஸிங் இங்கே. லங்காயாம் இது லங்காயாம் இத்வாதி உக்தம் அபிஷிச்ச லங்காயாம் இத்தியாதி உக்தம் ஆசிரித காரிய பூரணேன கிருத்தியத்துவம். இங்கே தர்ம பிரவர்த்தனார்த்த அனுஷ்டானம் அனுஷ்டானத்துவம், தர்ம பிரவர்த்தனம் பண்றதுக்காக அனுஷ்டானம் பண்ணக்கூடியது. இது கர்த்தவியம் அப்படின்னா நமே பார்த்தாசி கர்த்தவியம் சொல்லிச்சு. விஹிக்த அனுஷ்டான நைரபேட்சியம் அப்படின்னா, எது விதி விதிக்கப்பட்டிருக்கோ அதோட அனுஷ்டானம் இவனுக்கு வேண்டியதில்லை, அது அது இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றார். கிருதன் கிருதித்வம் அப்படின்னா அவனுக்கு ஒரு கர்த்தவியமும் கிடையாது பகவானுக்கு, ஆனாலும் எல்லாம் பண்றான் பகவான். அதனால இவனுக்கு அனுஷ்டானத்தோட அபேட்சை கிடையாது, விதி விதிக்கப்பட்ட அனுஷ்டானத்தோட அபேட்சை அவனுக்கு கிடையாது. ஆனாலும் தர்மத்தை பிரவர்த்தனம் பண்றதுக்காக அனுஷ்டானம் பண்றான் பகவான். இதுக்காக பண்ணான்னா தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய கம்பவாமி யுகே யுகே அப்படின்னு சொன்ன மாதிரி, தர்மத்தை சம்ஸ்தாபனம் பண்ணும் அப்படின்னா தானே தன்னோட ஆக்ஞையே அவன் அனுஷ்டானம் பண்ணல அப்படின்னா லோகத்தில் இருக்கிறவா எப்படி பண்றான். அதனால அவனுக்கு ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியத்தை இல்லையன்னாலும் கூட எல்லாம் அனுஷ்டானம் பண்ணி காமிக்கிறான். ஏன்னா லோகத்துல எல்லாருக்குமே அதை எப்படி பண்ணணும்னு லோகத்துல இருக்க ஜனங்களுக்கு வந்து அவன் காமிக்கணும் பண்ணி, தர்ம பிரவர்த்தனம் இல்லைன்னா பண்ண முடியாது அவன். அதனால தர்ம பிரவர்த்தனார்த்தம் அனுஷ்டானத்துவம், அதுக்காக பண்றது அனுஷ்டானம் அவனுக்கு அது அபேட்சை இல்லை. அது வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு கிருதித்வம் அப்படின்றதுனால. தேனாபி பரோபகாரார்த்தமேவா பிரவர்த்தத்துவம் முக்தம் பகுதி, அதனாலையும் கூட பரோபகாரார்த்தம் அவனுக்கு ஒரு உபகாரமும் இல்லை ஜனங்களுக்கு உபகாரமாறுது அப்படின்னு சொல்றான். சூயதேச்சான் கர்மணா வர்த்ததே நோகனியான். இது வந்து தைத்திரிய காட்டகத்தில் வருது. கர்மணா வர்த்ததே நோகனியான் அப்படின்னு தசைவாத்மா பதவித்தம் விதித்வா அங்க வருச்சே காட்டுக்கட்டுல கடைசியில கர்மணா வர்த்ததே நோகனியான் அப்படின்னு வருது. அவனுக்கு ஒரு கர்மணம் கர்மத்தை பண்ணி அதிகமாறுதில்ல இல்ல கம்மியுமாறுதில்ல பண்ணல அப்படின்னா அவனுக்கு ஒரு குறையும் இல்லை பண்ணா அவனுக்கு அதுக்கு ஒரு அதிசயம் கிடையாது. ஏன்னா அவனுக்கு எதுவுமே அவனுக்கு அதோட அபேட்சையே கிடையாது அப்படின்னு சொல்லி அவனோட ஆக்ஞை தான் எல்லாம். ஆனா லோகத்தில் இருக்கிறவாதெல்லாம் அதை அனுஷ்டானம் பண்ணணும். வருணாசிரம தர்மங்கள் ரொம்ப பிரதானமானதுன்னு சொன்னாலே அவனுக்கு அதோட அபேட்சை கிடையாது. அதனால இவன் பண்றதெல்லாம் எதுக்காக அப்படின்னா பரார்த்தம். அதனால இங்க சொல்றா பரோபகாரார்த்தம் மற்றவாளுக்கு காமிக்கணும் எப்படி தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண வேண்டியது கர்த்தவியம் வருணாசிரம தர்மம் விட முடியாது. இதெல்லாம் காமிக்கிறதுக்காக தர்ம சம்ஸ்தாபனார்த்தம் வரான் பண்றான் அதெல்லாம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி ஸ்ருதி சொல்றது நச சாதுனா கர்மனா பூயான் நோயவா சாதுனா கனியான். இது சாது கர்மத்தினாலே அவனுக்கு ஒரு அதிசயமோ இல்ல அசாது கர்மம் பண்றதுனால அவனுக்கு ஒரு குறையோ எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்றது. இந்த ஸ்ருதிகளுக்கெல்லாம் பகவானோட விஷயத்துல இப்படி அர்த்தம் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்றா. அதுவா ஆதி கர்மணி தகா கிருத்தம் கர்த்தவியத்வேன உபக்ராந்தம் ஆசிரிதானாம் எத்திதம் தத் சர்வம் பூர்வமேவ அனேன பிரயோஜகத்ரா பிராரதம் இத்தியர்த்தா. அதனால அந்த அர்த்தத்திலையும் சொல்லலாம். வியாக்கரணத்து பிரகாரம் அந்த பிரத்யேகத்தை வச்சு தா பிரத்யேகத்தை வச்சு சொல்றா எப்படி. அதனால கிருதம் கர்த்தவியத்தேனும் உபக்ராந்தம் கிருதம் அப்படின்னா கர்த்தவியம் பண்ண வேண்டியது அனுக்கூடிய புத்தினாலே ஆரம்பிக்கிறது. அதான் எது ஆசிரித்தாளுக்கு எது ஹிதமோ அதை முதலியே ஆரம்பிச்சு விட்டுருக்கான் அப்படின்னு அர்த்தம். பிரயோஜக கர்த்தா பிராரப்தம் அப்படின்னு. அதனால அவன் பிரயோஜகா கர்த்தா. இந்த இது கர்மாக்கள்னாலே எல்லாம் யாருக்கு பிரயோஜனம்னா பகவான் பலம் எல்லாம் அவனுக்கு தான் போறது. அகம் அகம் ஹிப்பு சர்வ யஜானாம் போக்தாச்ச பிரபுரே வச்சான்னு சொன்ன மாதிரி முதலே எல்லாம் ஆரம்பிச்சிருக்கான்ற மாதிரி ஆசிரித்தாளோட விஷயத்துல அவனுக்கு எந்த மாதிரி ஒரு இது இருக்கு அப்படின்றது காமிக்கிறார். இதனால ஸ்வேன கிருத்தம் பரோபகாரம் பிரத்யபி ஸ்வசியைவ சேஷித்வம் வா கிருதித்வம். இதுவும் இதுவும் கூட ஒரு அர்த்தம் சொல்லலாம். கிருதித்வம் அப்படின்னா என்னன்னா தானு பண்ண ஒரு பரோபகாரத்துல அவன்தான் சேஷி அப்படி என்று சொல்லப்பட்டது. பரோபகாரத்துக்கு பண்ணாலும் சேஷி யாரு அதுல பகவான் தான் சேஷி அப்படின்னு சொல்லி அதனால அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாதிரி யஜ்ஞத்தை எப்படி பண்றது பகவானே யஜ்ஞ மூலக்குமாக காமிக்கிறான் சிருஷ்டி அப்படின்னு சம்ஹிதையில சொல்றது. தைத்திரியத்துல சொல்லுச்சே வந்து அவன் தன்னோட ஒரு யஜ்ஞத்தை மாதிரி உபதேசம் பண்ண யஜ்ஞம் எப்படி பண்ணணும் அப்படின்னு சிருஷ்டியை பண்ணிச்சு அவன் காமிக்கிறானோ எப்படின்னு தன்னோட வெப்பையை தானே எடுத்துட்டு தானே தேவத்தையே தனக்கே அவன் ஹவிஸாக சமர்ப்பணம் பண்ணி சிருஷ்டி பண்ணான் அப்படின்னு சொல்லிச்சு. இந்த மாதிரி ஒரு ஹவிஸை எடுத்துட்டு ஒரு தேவத்தை உத்தேசமாக நாங்கள் ஹவிஸை சமர்ப்பணம் பண்ணோம் யஜ்ஞம் பண்ணா இப்படி பண்ணணும் இதெல்லாம் காமிக்கிறதுக்கு சிருஷ்டி அதே மாதிரி அவனே பண்ணி வச்சான் அப்படி என்ன அனுஷ்டானம் பண்ணி பண்ணதான் தெரியுது. மற்றவாளுக்கு இந்த கர்மாக்கள் எல்லாம் வெறும் சப்தத்தினாலே தெரியுது ரொம்ப கஷ்டம். அனுஷ்டானம் பார்த்து தான் தெரியணும். அதெல்லாம் உபதேசம் பண்றான் அந்த மாதிரி. ஆனா அவன் தான் அதுக்கு சேஷி. சோ அவனுக்கு தக்கு சுவாயை தேவதாயா ஆலபத அப்படின்னு சொல்லிச்சு தனக்கு தானே தேவத்தை அவனுக்கு தானே அவன் ஹவிசு சப்பரப்பணம் பண்ணா அப்படின்னு சுத்தி சொல்றது. அந்த மாதிரி அவன் பரோபகாரத்துக்கு பண்ணாலும் அதுக்கு சேஷி யாருன்னா அவன் தான் சேஷி. அங்கேயும் கூட கிருதஜதா அப்படின்னா பரைஹி கிருதஸ்ய அனுகூல்ய லவசிய அப்படின்னார். ரொம்ப அதி அத்தி அல்பமான அனுகூல்யம் அனுகூல்ய லவம்னா அத்தியல்பம் அப்படின்னு அந்த ரொம்ப அல்பமான அனுகூல்யம் கூட பஷாத்தைஹி அனந்தாபகாரகரணேபி ஸ்வயம் ச அனந்த பிரத்யுபகாரகரணேபி அகிருத பிரத்யுபகாரவது ததனுபந்தி பரியந்த சம்ரக்ஷனாய தசைவ அனுதர்சனம். இது ரொம்ப அற்புதமான குணம் இது கிருதஜ்ஞதா அப்படின்றது. ஈஷாவாசிய உபனிஷத்துல கிருதம் ஸ்மரா கிருதோ ஸ்மரா கிருதம் ஸ்மரா கிருதமேவ ஸ்மரா அப்படின்னு சொல்ற கிரதும் கிரது கிரதோஸ்மர கிருதம் ஸ்மர கிரதோஸ்மர கிருதம் ஸ்மர கிரதோஸ்மர ரெண்டு விஷயம் வருது. அது பகவானே நாம் பண்ணது தான் நீ வந்து நினைச்சுக்கோ, பண்ணாததெல்லாம் நினைச்சுக்கோகாதே அப்படின்னு சொல்லி கிருத்தமேவா ஸ்மரா அப்படின்னுட்டு அந்த ஒரு குணத்தை சொல்றா கிருத்தஜதா அப்படின்னா, கிருதஸ்ய அனுகூல்ய லவசியா, அவன் பண்ண ஒரு அனுகூல அத்தியந்த அல்பமான ஏதோ ஒரு விஷயத்தை ஒரு சாஸ்திரத்துக்கு அனுகூலமாக பண்ணிருக்கான் ஒத்தன். அப்புறம் எத்தனையோ அபகாரங்கள் பண்ணிட்டு இருக்கான், பஷாத் பஷாத்து தைஹி அனந்த அபகார கரணேபி, அதார்தும் எத்தனையோ அபகாரங்கள் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் பகவான் எப்படி என்ன பண்றான்னா, அனந்த பிரத்யுபகாரத்தையே பண்ணிட்டு இருக்கான். பகவான் வந்து நிறைய உபகாரம் பண்ணிருக்கான், இவன் ஏதோ ஒரு அல்பமான உபகாரம் பண்ணிட்டு ஒரு அபகாரங்களே பண்ணிட்டு இருக்கான். எப்பவும் அப்படி இருக்கக்கூடியவன். அப்படி இருந்தாலும் அகிருத பிரத்யுபகாரவது ததனுபந்தி பரியந்த சம்ரக்ஷனாய தசைவ அனுதர்சனம் அப்படின்னார். அதனால இவன் ஒரு பிரத்யுபகாரம் ஒண்ணுமே பண்ணலை நானு அவனுக்கு, இவன் ஒரு அஞ்சலி ஏகாஞ்சலி கிங்கரஹா அப்படின்னு சொல்றார் சுவாமி தேசிகன். ஒரு அஞ்சலி பண்ணா அவன் கிங்கரன் ஆயிடுறான், அப்புறம் இவன் எத்தனையோ அபராதங்களை பண்ணிட்டே இருக்கான். ஆனாலும் அந்த பண்ண ஒரு அபகாரத்தையே எப்போவும் நினைச்சுட்டு இருக்கானோ, அதை நினைச்சுட்டே இவன் இவோ இந்த இப்படி பண்ணிவிட்டானே, இந்த ஒரு அஞ்சலிக்கு நான் ஒண்ணுமே பிரத்யுபகாரம் பண்ணலையே, இவன் அப்புறம் ஒரு அபகாரங்களே பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் பார்க்காம தானே எத்தனையோ உபகாரங்கள் பண்ணாலும் அந்த அஞ்சலிக்கு நான் அதுக்கு சமானமாக ஒண்ணுமே பண்ணலை அப்படின்னு நினைக்கிறான். அது ராமர் விஷயத்துல சொல்றார் வால்மீகி, ந ஸ்மரத் அபகாராணாம் சதமபி ஆத்மவத்தையா கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஐக்கியன துஷ்யதி அப்படின்னு. அபகாரங்கள் நூறு இருந்தாலும் அவனுடைய ஆத்ம குணம் எப்படி அப்படின்னா கிருத்தஜதா அப்படின்றது அது. அதனால அதை வந்து நினைக்கவே மாட்டானா, ஸ்மரதி நினைக்கவும் கூட மாட்டான். ஆனா கதஞ்சித் உபகாரேன கிருத்தேன ஏகேன துஷ்யதி, எப்படியோ அந்த காலத்திலயோ ஒரு உபகாரம் பண்ணுட்டான், ஒரு விஷயத்தை இவன் நல்ல நல்ல காரியம் பண்ணுட்டான், அதையே எப்பவும் நினைச்சுட்டு இருக்கான். என்னைக்குமே அந்த சம்பந்தம் போகாது பகவானுடைய. ஸ்ருதியும் சொல்றது அது, சந்தாஞ்சயாகம் சந்ததே பிரம்மண ஐஷா அப்படின்னு ஆரணிக்கத்துல ஒரு காலத்துல ஒரு சம்பந்தம் ஏற்பட்டு கொடுத்ததுன்னா பகவானுடைய ஒரு நல்ல காரியம் பண்ணி என்னைக்குமே மறக்க மாட்டான். யாபய பிரதான சார்த்தில் சுவாமி தேசிகன் எடுக்கிறார் அந்த ஸ்ருதி வாக்கியத்தை. அந்த மாதிரி கோவிந்தேதி யதாக்கிரந்தது கிருஷ்ணாமாம் தூரவாசினம் சொல்றா அவருக்கு, கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டாளே அப்படின்னு ஆக்கிரந்தனம் பண்ணா அவனுக்கு ரிணம் பிரபுத்தமே ஹிருதயான் அபசற்பதி அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர். கோவிந்தா அப்படின்னு கூப்பிட்டா அப்படின்னே அப்போ ரொம்ப அத்தியதிகமான குணம் பண்ண மாதிரி அடுத்து எனக்கு என்ன ஒரு என்னுடைய கோவிந்தான்னு கூப்பிட்டாளே அவள் ஒரு விஷயம், ரிணம் பிரபுத்தமே ஹிருதயான் அபசற்பதி, நான் அத்தியந்த ரிணி ஆயிட்டேன் அவளுக்கு அப்படின்னு சொல்றான். எத்தனை பண்ணாலும் அதுக்கு பிரத்யுபகாரம் போறாது என்ற மாதிரி அது நான் ஆள வந்தார் அற்புதமாக அனுசந்தானம் பண்றார். துவதங்கிரி முத்திஷ்ய யதா கதாச்சித்து அப்படின்னு சொல்றார், யாரோ ஒருத்தன் யதா கதஞ்சித்து கையா கஷ்டித்து எவனோ ஒருத்தன் ஒரு அஞ்சலி பண்ணான் அவனுக்கு, அதனால ததேவ முஷ்ணாதி அசுபானி அசேஷத அப்படியே சுபானி புஷ்ணாதி நஜாதுஹீயத்தே அப்படின்னு சொன்னார். எல்லா அசுபகங்களையும் அபகாரம் பண்ணுட்டுறது அது, எப்படியோ ஒரு சகிருத்கிருத்தம் அஞ்சலி யதா கதஞ்சித்து எப்படியோ ஒரு அஞ்சலி எங்கோ பார்த்துட்டு ஏதோ மனசு அந்நிய மனசுக்குனாக பண்ணுட்டான். இவனுடைய எல்லா அபராதங்களையும் அது வந்து அபகாரம் பண்றதான், ஸ்டீல் பண்றது அப்படின்னு சொன்னா, ஸ்டீல் பண்றது அப்படின்னா அது பண்ணு அபகாரம் பண்ணோம்னா எதிரில பண்ண முடியாது, தெரியாம பண்றதுதான் ஸ்டீலிங் அப்படின்னு சொல்றோம். கழுத்தனம் அப்படின்னா என்னன்னா அது அவனுக்கு தெரியாம எடுத்துக்கணும் ஒரு பதார்த்தத்தை, தெரிஞ்சு எடுத்துட்டா அதுக்கு அபகாரம்னு சொல்றது இல்லை, நமக்கு தெரியாமலேயே எங்களுடைய பாவங்கள் எல்லாம் போடுறது அப்படின்னு சொல்ற. அது மட்டும் இல்ல, ததேவ புஷ்ணாதி சுபானி புஷ்ணாதி நஜாதுஹியத்தை, என்னைக்கும் குறையாத சுபங்களை எல்லாம் நமக்கு உண்டு பண்றான் மங்களத்தை எல்லாம் அப்படின்னு இதெல்லாம் ஆச்சாரியால் அப்படி அனுசந்தானம் பண்றது. அவனுக்கு கிருத்தஜதான்னு கூடிய ஒரு ஆச்சரியமான குணம். ஏதேன சம்ஷிதானாம் பஷாத் தோஷ சம்பவேபி ஹிதைஷிணா சிக்ஷண மாத்திர பிரவருத்தம் சித்தியதி. இது முக்கியமான விஷயம். சம்ஸ்ருதானாம் பஷாத் தோஷ சம்பவேபி என்ன சரணாகதி பண்ணுச்சு என்ன சொல்லிருக்கு என்ன ஆனுகூல்யசிய சங்கல்பகா பிராதிகூல்யசிய வர்ஜனம் பிரதிகூலத்தை விடணும் அனுகூலமா இருக்கேன்னு சங்கல்பம் பண்ண அப்படி என்னார் சங்கல்பம் பண்ண அப்புறம் அவனை அதே ஏற்படுறது அப்புறமே அனுகூலமா இருக்கேன்னு சொல்லிவிட்டேமோ அனுகூலமா இல்லை என்ன எப்படி பண்றது அவன் எப்பவுமே நமக்கு ஹிதைஷி ஆனாலே நமக்கு ஹிதத்தை உண்டு பண்றதுனாலே அவன் ஏதோ ஒரு சிக்ஷையை கொடுத்து நம்மளை சுத்தி பண்றான் அவன் கௌட்டில்ய சுத்தி சிக்ஷையா அப்படி அனகையனு இவன் ஏதாவது அபராதம் பண்ணான்னா புன பிரபத்தி பண்ணும் பிராயஷ்சித்த பிரபத்தி அப்படின்னு அபராத க்ஷமாபணத்துக்காக பண்றது ஆத்மசமர்ப்பணம் ஒரே விஷயம் ஆனா அபராத க்ஷமாபணத்துக்கு பிராயஷ்சித்த பிரபத்தி பண்ண வேண்டியது பிராயஷ்சித்தரியம் சாத்திரா புனஷரணாகதி அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது ஒரு பிரபன்னனுக்கு எது பிராயஷ்சித்தம் அவனுக்கு எத்தனையோ வேதத்துல பிராயஷ்சித்த ஹோமங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு ஊஷ்மாண்ட ஹோமம் அது இது நிறைய சொல்லியிருக்கு அது ஏதாவது பண்ணணுமாண்ணா பிராயஷ்சித்திரியம் சாத்திர புதகா சரணாகதி மறுபடியும் சரணாகதியே மோட்சத்துக்கு சரணாகதி பண்ணவன் அபராத க்ஷமாபணத்துக்கு வேற வேற பிராயஷ்சித்தங்கள் எல்லாம் பண்ண வேண்டியது இல்லை பிராயஷ்சித்த பிரபத்தி பண்ணணும் புனகா பிராயஷ்சித்த பண்ணணும் பிரபத்தி பண்ண அப்படி என்ன சொல்றது சாஸ்திரம் சில பேர் என்ன பண்றான் நான் அபராதமே பண்ணல அப்படின்ற பண்ணியும் நான் என்ன பண்ணேன் தப்பே பண்ணல நான் அப்படி என்ன குட்டில புத்தி கௌட்டில்யே சத்தி சிக்ஷையா அப்படி அனகையன்னு அவளுக்கு லகுர் தண்டா பிரபன்னஸ்யா அப்படின்னு சொன்ன ஒரு தண்டனை கொடுத்து சுத்தி பண்ணி ஸ்வீகாரம் பண்றான் பகவான் கைவிட மாட்டான் என்னைக்குமே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சுவாமி தேசிக்கு சொல்றாரு இதெல்லாம் ரகசிய கிரந்தத்துல அற்புதமாக நிரூபணம் பண்றாரு என்னைக்குமே கைவிட மாட்டான் பகவான் சுத்தி பண்ணி ஸ்வீகாரம் பண்றான் பிரபத்தி பண்ணி என்ன ஒரு விஷயம் பண்ண முடிஞ்சது ஆச்சாரியால் மூலமாக ஸ்வீகாரம் பண்ணிவிட்டான்னா இனி மீள்வது என்பது உண்டு அப்படி எனது ஆவி தந்தொழிந்தேன் இனி மீள்வது என்பது உண்டு அப்படி என்னார் ஆச்சார் எனது ஆவியுள் கலந்த பெருநல் உதவி கைமாறு எனது ஆவி தந்தொழிந்தேன் இனி மீள்வது என்பது உண்டு திருப்பி எடுத்துக்கிறது என்ன பிரச்சனையே கிடையாது கொடுத்த ஆத்மா முடிஞ்சது பகவானுக்கு ஆத்ம சமர்ப்பணம் பண்ணி அர்த்தம் அவன் எப்படியான பண்ணி எல்லாம் காப்பாத்தணும் நம்மளே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால இது அந்த ஒரு மகா குணத்தை சொல்றது இங்கே அவனுடைய கிருதஜதான்றதெல்லாம் இந்த மாதிரி விவரணம் பண்றார் நல்ல சிக்ஷணம் மாத்திர பௌரத்தம் சிக்ஷை பண்றதுக்காக அவனை சிக்ஷணத்துக்காக ஹிதேஷி எப்படி எப்படி பண்றானோ அந்த மாதிரி இவனுக்கு ஒரு லகுரு தண்டமோ அதை கொடுத்து சுத்தி பண்றான் இல்ல என்ன அர்த்திஷு நியமாந்தரானுசாரேன ஸ்வகிருதம் தாதாத்விக பிரத்யாக்கியானம் அகிருத்தியவத்து ஜானாதி இது கிருதஜா அப்படின்னா பண்ண இது வந்து அகிருத்தியவத்து ஜானாதி பண்ணலையோ அன்ற மாதிரி தெரிகிறான் அவன் நியமாந்தர அனுசாரேன வேற நியமத்துக்கு அனுகுணமாகி யார் பிரார்த்தனை பண்றாளோ அவள் தான் பண்ணதே அவன் பண்ணது ஸ்வகிருதம் தாதாத்விக பிரத்யாக்கியானம் அப்படின்னா அந்த அந்த சமயத்துல பண்ணக்கூடிய அவன் எது பண்ண சொல்றானோ அது அகிருத்தியவத்து ஜானாதி அப்படின்னார் பண்ணலே என்ற மாதிரி நினைக்கிறான் அப்படின்னு செய்தாரா செய்தாரே நன்று செய்தார் என்ற மாதிரி பண்ணவே இல்லை என்ற மாதிரி சொல்றான் சிரதாயாச்சிதஸ்தஸ்யா வஜனம் நகிருத்தம் மயா பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறான் அவன் வந்து யாச்சனை பண்ணான் சீரதா அவன் வந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி பரதன் எத்தனை ஆச்சரியம் பண்ணான் ஸ்ரீராமனே ஆனா இவன் போக முடியல அவனோட அதனால அத்தனை எல்லாம் அவன் ஆச்சரியம் பண்ணாலும் அவன் வச்சதெல்லாம் பண்ணலையே அப்படி என்ன சொல்றான் பண்ணாத மாதிரி நினைக்கிறான் பண்ணா எத்தனையோ பாதுக்கு எல்லாம் அனுப்பி கொடுத்தான் 14 வருஷம் முடிஞ்ச உடனே வரேன் அப்படி என்ன ஆஸ்வாசனம் கொடுத்தான் பிரதிஜை பண்ணான் இதெல்லாம் பண்ணாலும் அவன் சொன்னதா அவனுடைய வச்சனத்தை என்ன நடத்தலையே ரொம்ப அவனுக்கு மனசுல அது இருந்துதான் இதஞ்ச பிராப்த அவசரே பரத சேவா அபேட்சண அபேட்சா பூரணாய சியாது எந்த சமயத்துல இதுதான் அவனுடைய அபேட்சையெல்லாம் பூர்த்தி மாறுது கடைசியில ஏன்னா இது அவனுக்கு முதல்ல தேவதைகள் பிரபத்தி பண்ணிட்டு இருந்தா அவளுக்கு பலம் முதல்ல கொடுக்க வேண்டியது தேவதைகள் முதலே பண்ணிட்டு இருந்தா ராவணனுடைய சம்ஹாரம் பண்ணும் அப்படின்னு அவளுக்கு வந்து பலம் கொடுத்தார்தும் பரதனுக்கு வந்து பிரபத்தி அவனுடைய பிரபத்தியோட பலம் கிடைக்கிறது நல்ல பிராப்த அவசரம் எப்படி என்ன அந்தந்த அவசரத்துல கிடைக்கிறது அந்தந்த சமயத்துல அவன் பலத்தை கிடைக்கிறது ஆனா அது வரைக்கும் மனசுல அவனுக்கு ரொம்ப ஒரு குறை இருந்ததுதான். இத்தனை எல்லாம் யாச்சனையும் பண்ணா அவன் காரியம் பண்ணி கொடுத்ததில்லை, அவனுக்கு பண்ணலையே பண்ணலையே, வச்சனம் நக்கித்தம் வச்சனம் நக்கித்தம்மையா அப்படின்னு நினைச்சுட்டு இருப்பான் ஸ்ரீராமன் கிருதஜதை அப்படின்றது அது சொல்லப்பட்டிருக்கு அவனோட விஷயத்துல. இது ரெண்டும் எல்லா குணத்துக்குன்னு முக்கியமானது அப்படின்னு சொல்ற, முக்த குண வர்க்காத்து அதிக உபகாரகம் அப்படின்னார். எல்லா குணங்களுக்கும் நமக்கு ரொம்ப அதிகமான குணம், ஏன்னா நம்ம சுவாவம் எல்லாம் இப்படிதான் இருக்கு. ஏதோ ஒரு சங்கல்பம் பண்ணி எப்படி அபராதமே பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி எல்லாம் பண்றோமே, இது எல்லாமே அவன் கடனே பண்ணாமே நமக்கு பலம் கொடுக்கிறானே பகவான் கிருதஜ்ஞதான்றது. கிருதமேவ ஜானாதி அப்படின்னு சொல்றான். அந்த மாதிரி இருக்கக்கூடிய மகா குணத்தை சொல்றான். ஆதின்றதுனாலே ஆண்டு சம்சம் மனு குரோஷா அப்படின்னு சொல்லி விஜயசமஹா சுச்சிஹி சமஹா எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவனுக்கு ஷட்குணா ராகவும் சோபயந்தியதே ஷட்குணாக புருஷர் சிவம் அப்படின்னு சொன்ன மாதிரி இங்கே அவனுடைய ஆண்டு சம்சம் அனுக்ரோஷம் ஹிம்சை பண்ணாம இருக்கிறது, கருணை முதலான குணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அவனுக்கு. அதெல்லாம் அந்த மாதிரி குணங்கள் எல்லாம் அதனால தெரிஞ்சுக்கணும் அப்படின்னார். அசங்கேயா அப்படின்னாலே யதா ரத்னானு ஜலதேகே அசங்கேயானி புத்திரிகா யதா குணா அனந்தசியா அதுபி அசங்கேயா மகாத்மனஹா இத்தியாதி வச்சன ஸ்மாரகம். எப்படி ஒரு சாகரத்தில் ரத்னங்கள் அசங்கியாத்தமான ரத்னங்களோ அந்த மாதிரி பகவானோட குணங்களும் கூட அனந்தமாக இருக்கு அப்படின்னுட்டு ஆசிரித விரோதி நிரசனார்த்தத்தையா குரோதாதேரப்பி கல்யாண சக்தியான சங்கிராக. குரோதமும் ஒரு கல்யாண குணம் சொல்லப்பட்டது சொல்லப்படுறது இங்கே. ஆசிரித விரோதி நிரசனார்த்தம் அப்படின்னா ஆசிரிதாவுடைய விரோதத்தை எல்லாம் நிரசனம் பண்றதுக்காக அவனுக்கு குரோதம் ஆகாரய தீவிரம் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னா அவன் ஹனுமாருக்கு வந்து இம்சை பண்ணுட்டான் ராவணன், அதை பார்த்தான். அவன் பார்த்த உடனே இவனுக்கு ஒரே கோபம் வந்தது ராமருக்கு. அதனாலே அவனுக்கு இப்படி பண்ணுட்டானே, அவனுக்கு ஹிம்சை பண்ணுட்டானே என்னுடைய பக்தனுக்கு அப்படின்னு சொல்லி குரோதம் ஆகாரய தீவிரம் அப்படின்னு சொன்னார். அது அந்த மாதிரி குணம். அதுவும் கூட ஆசிரித்தாள் விரோதி நிரசனம் பண்றதுக்கு குரோதமும் அவசியம் அவனுக்கு. அவனுக்கு சொத்தாக குரோதம் இல்லையா, குரோதம் ஆகாரயத்து அப்படின்னு சொல்றான். வெளியில இருந்து வர வைச்சான் குரோதத்தை அப்படின்னு சொன்னா அவனுக்கு சுவாவத்தில் குரோதம் கிடையாது மாதிரி. சதுர்முகா சதுர்முகாயுர்யதி கோடி பக்தரா வர்ஷாவிதே எஸ் குணான சக்கியா இத்தியாதி பிரசித்தா பரிச்சேத்ய குணானந்தியம் தாபத்ரய பிரசமனத்வம் துரவகாகத்வம் சிவனக்தி குணகுணவுக மகாரணவா இது அப்படின்னு கடைசியில குணகுணவுக மகாரணவா. இந்த குணங்களோட கணங்களே அசங்கியாத்தமான கணங்கள், ஒரு ஒரு கணத்திலையும் அசங்கியாத்தமான குணங்கள் அந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. சதுர்முகாயுகு எதி கோட்டி பக்தரா அப்படின்னார். ஒரு கோட்டி வாய்கள் ஒருத்தனுக்கு இருக்கு, ஒரு கோட்டி மௌத்து வாய்கள் இருந்தாலும் கூட சதுர்முகா சதுர்முகனோட ஆயுஸ் இருக்கு அவனுக்கு. சதுர்முகனோட ஆயுஸ் வந்து திபரார்த்தம்னு சொல்லப்பட்டிருக்கு. பராரதம்ன்றதுதான் ஹையஸ்ட் நம்பர் சம்ஸ்கிருதத்துல. சதுர்முகனோட பாதி ஆயுசுக்கு பராரதம்ன்ற பேரு. அந்த பராரதம்ன்றது அது ஹையஸ்ட் நம்பர் சம்ஸ்கிருதத்துல சொல்ல, அதுக்கு மேல நம்பர் கிடையாது. அதனாலே த்விதீய பராரதே அப்படின்னு சொல்றோம் நாங்கள், ரெண்டாவது பராரதம் அப்படின்னு சொல்லலாமே தவிர பராரதத்துக்கு மேல ஒரு சங்கே கிடையாது. சதுர்முக ஆயுஷ் சொல்றதுக்கு ஒரே சப்தம் கிடையாது சம்ஸ்கிருதத்துல. அந்த மாதிரி ஆயுசு அவனுடையது. ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு கல்பமும் அவனுக்கு 1000 சதுர்யுகங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சதுர்யுகமே அத்தனை வருஷமாச்சு. இந்த மாதிரி 1000 சதுர்யுகங்கள், ஒரு பகல் 1000 சதுர்யுகம், ஒரு ஒரு ராத்திரி யுக கோடி சஹசிராணி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவன் சதுர்யுகனுடைய 100 வருஷம் அப்படின்னா எப்படி இருக்கும், தேவமானத்துல 100 வருஷம் அந்த ஆயுஸ் எல்லாம் வச்சுண்டு ஒத்தன். ஒரு கோடி வாய்கள் இருந்தாலும் கூட பகவானுடைய குணங்கள் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அனந்தமான குணங்கள் வருஷாயுதைஹி எஸ்ய குணான சக்தியாக. 10,000 வருஷங்கள் ஸ்தோத்திரம் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு கோடி முகங்களை வச்சுண்டு சத்திரமுகனை ஆயுஸ் வச்சுண்டு எல்லாம் வச்சுண்டு பண்ணாலும், 10,000 வருஷம் ஸ்தோத்திரம் பண்ணாலும் எல்லாம் பண்ண முடியாது. அபரிச்சேத்ய குண ஆனந்தியம் இத்தனை சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய குணங்கள் தாபத்ரய பிரசமனத்துவம் துரவகாகத்துவம் வா. எந்த மாதிரி தாபத்ரயம் எல்லாம் அது பிரசமனம் பண்றது நாசம் படுத்துறது அது யாருமே தெரிய முடியாது. துருவகாகத்துவம் பூர்ணமாக அது ஒரு ஆழத்தை யாருமே தெரிய முடியாது. அந்த மாதிரி குணங்களோட கணங்கள் அனந்தமாக இருக்கு. ஏகைக குணசியா அவாந்தர அநேக குணகர்பத்துவம் குணசிப்தேன வியஜ்யதே அப்படின்னா ஒரு ஒரு குணத்திலையும் ஒரு சப் கேட்டகரிஸ் இருக்கு. அவாந்தர குணகர்பத்துவம் இருக்கு அப்படின்னு சொன்னா குண கணசப்தத்தினாலே கணங்கள் ஒரு குரூப்ஸ் குரூப் ஆஃப் குவாலிட்டிஸ் சுவாமி தேசிகன் காமிக்கிறார். நம்மாழ்வாரோட திருவாரூரில் வந்து ஒரு ஒரு சதகத்துக்கு ஒரு ஆயிரம் இதுக்கும் ஒரு குணம் சொன்னார். ஒரு ஒரு சதகத்துக்கும் ஒரு ஒரு குணம். அந்த ஒரு ஒரு சதகத்துல இருக்கக்கூடிய ஒரு குணம் சேவியத்துவம் முதல் சதகத்துல போக்கியத்துவம் இரண்டாவது சதகம் இப்படி சொன்னா அந்த சேவியத்துக்கு அடியில ஒரு ஒரு தசகத்திலையும் ஒரு ஒரு குணம். அந்த தசகத்து குணத்துல ஒரு ஒரு பாசுரத்துக்கும் ஒரு ஒரு குணம். இந்த மாதிரி கேட்டகரி சப் கேட்டகரிஸ் எல்லாம் காமிக்கிறார் குணத்துல. விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலையும் பராசர் பற்றி வியாக்கியானம் பண்ணுச்சு. குணங்களை எல்லாம் குரூப் பண்றாரு. இந்த மாதிரி பகவானோட அவதார பிரயுக்தமான குணங்கள் என்ன, சிம்ஹாவதார குணங்கள், ராமாவதாரத்து குணங்கள், பரர்தி பரமஸ்பட்டா துஷ்ட புஷ்ட சுபேக்ஷா சுபேக்ஷணஹா, ராமாவதார ராமனோட 32 குணங்கள் அதுல சொல்றது பரர்தி ஆரம்பிச்சு, இந்த மாதிரி நிசிம்ஹாவதாரத்து குணங்கள் என்ன, இதெல்லாம் கேட்டகரைஸ் பண்ற குரூப் பண்றாவெல்லாம். அதனால குணங்களும் கணங்களும் இருக்குன்றது நமக்கு தெரியுது. அந்த கணங்களே அனந்தமாக இருக்கு அப்படி என்ன. ஒரு ஒரு ஒரு ஒரு கணமும் அந்த மாதிரி இருக்கு. ஒரு ஒரு குணத்திலையும் அந்த மாதிரி அவாந்தர குணங்கள் இருக்கிறதுனால கணங்கள் அப்படின்றது ஏற்படுறது. அந்த குணகணாக ஏவா ஓகாக ஜலப்பிரவாக ஓகம்மன பிரவாகம் அந்த மாதிரி தேஷாம் மகாரணவா இவா அயம் ஏகாஷ்ரய பூதா இது பாவா. அது எல்லாத்துக்கும் ஒரே ஆசிரியம் அவன். அவன்லயே எல்லாமே இருக்கு. ஒரு பெரிய மகா பிரவாகத்து மாதிரி குணங்களோட கணங்கள் அசங்கியாத்தமான கணங்கள். ஒரு கணத்திலையும் குணங்கள் அசங்கியாத்தமாக இருக்கு. எல்லாத்துக்குமே ஒத்தனே ஆசிரியமாக இருக்கக்கூடிய ஒரு மகா சாகரத்து மாதிரி மகாரணமாக அது பகவானோட சொல்றது குணகணௌக மகாரணவா அப்படின்ட்டு மகாரணவா சம்போதனம் பண்றா இங்கே. அதாவது அவனுக்கு உச்சிதமான பூஷணங்களை பத்தி சொல்றா. ஸ்வரூபஸ்ய விக்கிரகவத் குணவச்சா விக்கிரகசிய சோபாதிசய ஹேது பூதானி பூஷணானி உச்சந்தே. அவன் பகவானோட ஸ்வரூபத்துக்கு எதனாலே அதிசயம் அப்படின்னா அவனோட தீபமங்கல விக்கிரகத்தினாலையும் அதே மாதிரி குணவத்து விக்கிரகவத்து குணவத்துச்சா விக்கிரகசிய அதே மாதிரி குணம் குணங்களும் அவன் ஸ்வரூபத்துக்கு வந்து அதிசயத்தை உண்டு பண்றது. அவனோட தீபமங்கல விக்கிரகமும் அதிசயம் உண்டு பண்றது. அந்த குண தீபமங்கல விக்கிரகத்துக்கு எது அதிசயம் உண்டு பண்றது ஒரு எக்ஸலன்ஸ் எதனாலே வருது அப்படின்னா அவன் பூஷணங்களினாலே அப்படின்னுட்டு அதிசயமான சோபை உண்டு பண்ணக்கூடிய பூஷணங்களை சொல்றா. சுவோச்சிதா அப்படின்னுட்டு உக்த ஸ்வரூப ரூப குணவத்தா ஸ்வசிய அனுரூபத்துவம் சோச்சிதத்துவம். இந்த மாதிரி இதுவரைக்கும் சொல்லப்பட்ட ஸ்வரூபம் ரூபம் குணங்கள் எல்லாம் யாருக்கு இருக்கோ அவனுக்கு அனுரூபமான பூஷணங்கள் அதுதான் சுவோச்சிதான்னு ஆரம்பிக்கிறார். கிரீட்டத்வாதி பேதசிய தத்தத் ஸ்வரூபோபாதான சித்தத்வாத் ஆச்சரியத்வசிய பிருதகுக்தேஷ்ய அத்த விவித விசித்திர சப்தோ ஏம ரத்ன முக்தாதிமயத்வேன தத்தது அவாந்தர சில்ப விசேஷ பிரத்யேகம் வைஷமியம் புரூதா. இது வந்து இங்கே என்ன சொல்றாருன்னா ஒரு வைவித்தியமும் வைச்சித்திரியமும் ஆச்சரியம் மூணு சப்தங்களை உபயோகிக்கிறார் இங்கே. வைவித்தியம் வைச்சித்திரியம் ஆச்சரியம் அப்படின்னு சுவோச்சித விவித விசித்திர அனந்த ஆச்சரியா அப்படின்னு சொன்னார். சுவோச்சித விவித விசித்திர அனந்த ஆச்சரியா விவிதம் விசித்திரம் ஆச்சரியம் மூணு சொல்றா. ஆச்சரியத்தை தனியாக சொல்லிருக்காரு. அதனால கிரீட்டம் முதலானதாக பேதம் இருக்கு. விது வித விதமான ஆயுதங்கள் என்றது ஒண்ணு. விவித விசித்திரம் என்ற சப்தங்கள் என்ன சொல்றதுன்னா ஏமம் ரத்னம் முக்தம் முதலானது எல்லாம் சிலது தங்கத்தினாலே பண்ணது, சில ரத்னங்கள்னாலே தன்னுள்ள முத்துகள்னாலே பண்ணது. இந்த மாதிரி ஆபரணங்கள்ல அதெல்லாம் விவிதமான ஆபரணங்கள். அதுல அவாந்தர சில்ப விசேஷ சில்ப விசேஷ இஷ்டா ஒரணும் ஒரு ஒரு டிசைன் வேறு வேறு டிசைனாக இருக்கிறது. வேறு வேறு சில்பத்தில் ஆகாரத்தில் எல்லாம் இருந்து ஆச்சரியமாக இருக்கக்கூடியது வைசித்திரியம் அப்படின்னு சொல்லப்பட்டு அது விவிதம் விசித்திரம் அப்படின்னு. இந்த முத்தனாலே பண்ணக்கூடிய ஆபரணத்திலேயே அநேக விதமான ஆபரணங்கள், ரத்னத்தினாலே பண்ண ஆபரணத்திலேயே அநேக விதமான ஆபரணங்கள், தங்கத்தினாலே பண்ண ஆபரணங்கள் அநேக விதவிதமான ஆபரணங்கள், இதெல்லாமே விசித்திரமாக விவிதமோ விசித்திரமோ ஆன ஆபரணங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அனந்தம்ன்றது அனந்த சப்தஸ்ய ஆச்சரிய விசேஷிக்கா, அனந்தமான ஆச்சரியங்கள் அப்படின்னு அர்த்தம் பண்ணார். அனந்தம்ன்றது ஆச்சரியத்துக்கு விசேஷமாக பண்ணார். அசங்கேயத்துவ விவக்ஷாயாம் அபரிமித சப்தா ருதுதரப்பரஹா அப்படின்னார். அபரிமிதம் அப்படின்னா எல்லாம் வேறு வேறையாக அபரிமிதமாக அசங்கேயமாக இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நித்திய நிரவத்தியத்வாபியாம் பிராகிருத பூஷணம் வியாவர்த்திஹி ஆச்சரிய நித்யா நிரவத்தியா அப்படின்னார். நித்தியமானது நிரவத்தியமானது, அதனால இந்த பிராகிருத்தமான பூஷணங்கள் மாதிரி கிடையாது. அது நித்தியமும் இல்லை, அதில் தோஷங்களும் இருக்கலாம், நித்தியமும் இல்லையாது, எல்லாம் அநித்தியம் தோஷம் இருக்கலாம் அதுல எல்லாம், அந்த மாதிரி இல்லாதது அப்படின்னு சொல்றார். ஸ்ரக் வஸ்திராபரணேர் யுக்தம் இது நித்தியம் ரூபம் பிரதிபாதித்தே, இதனால எல்லாம் அவனுடைய ஆபரணங்கள் எல்லாம் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. எல்லாம் அவனுடைய மாலைகள் எல்லாம் வஸ்திரம் எல்லாம் எல்லாம் திவ்யமானது, அப்ராகிருத்தமானது, நித்தியமானது அப்படின்னு ஒரு தோஷமும் இல்லாதது அப்படின்னு சொல்றான். சர்வதா நிரவத்தியத்வேனவா காதாச்சித் அவத்திய சங்கா விதாசா, இல்ல எப்போவான ஒரு சமயத்துல தோஷம் வரலாமா அப்படின்னா அந்த மாதிரி கிடையாது, எப்பவுமே தோஷம் இல்லாததாக இருக்குன்றது நித்தியம் முதலாம் அரிசப்தங்கள் சொல்லப்படுறது. சர்வ கந்தஸ்யாபி திவ்ய ரூபஸ்ய ஆமோதாதிசயஹேதுதயா நிர்திஹ்ய சுகந்தத்வம் அப்படின்னு சொன்னார். இந்த எல்லா சர்வகந்தகா அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பகவானுக்கு. அப்படி இருந்தாலும் இந்த திவ்ய ரூபஸ்ய ஆமோதாதிசயஹேதுதயா, அவனோட திவ்யமான ரூபத்துக்கு சர்வகந்தனான பகவான் அவனோட திவ்யமங்கள விக்கிரகத்துக்கு ஒரு அதிசயத்தை உண்டு பண்ணக்கூடியது வந்து நிரதிசய சுகந்தத்வம் அப்படின்னு சொன்னார். சௌகந்தியம் சொல்லிச்சு நித்ய நிரவத்திய நிரதிசய சுகந்த நிரதிசய சுகஸ்பர்ஷ நிரதிசய ஔஜ்வல்யா எல்லாத்துக்கும் சொல்றார். அதுக்கு மேல ஒரு அதிசயம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவனுடைய குணங்கள் சௌகந்தியம் என்ன இதெல்லாம் சொல்றார். அனபிமத காட்டின்யாதி அபாவாத்து நிரதிசய சுகஸ்பர்ஷத்துவம், சுகஸ்பர்ஷம் என்ன காட்டின்யம் முதலாம் எங்கேயும் இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுகஸ்பர்ஷத்துவம் இருக்கு. இதெல்லாம் அவனுடைய ஆபரணத்தோட குணத்தை சொல்றார். சூர்யாதி தேஜோபி தோஜி தேஜோபிபவ தேஜோஜி பாவுக தேஜோஜி தேஜோபி பாவுக திவ்ய விக்கிரக தேஜசா அப்பி அனபிபூதத்வாத்து நிச்சய ஔஜல்யத்துவம் அப்படின்னாரு. என்ன இந்த சூரியனுடைய தேஜஸ் வந்து மற்ற தேஜஸ்களை எல்லாம் மறை பண்ணி விடுறது, அதனால அபிபவம் என்ன மற்ற தேஜஸ் எல்லாம் மறை பண்ணக்கூடிய தேஜஸ் சூரியனுக்கு, சூரியனுடைய தேஜஸுக்கு அத்தியதிகமான தேஜஸ் இங்க இருக்கக்கூடிய தேஜோ பதார்த்தங்கள் எல்லாம் அத்தியதிகமான தேஜஸ் உள்ளது சூரியன் அவனுடைய தேஜஸ், அந்த தேஜஸும் கூட இதுவும் இதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஔஜ்வல்யம் பகவானுடைய இந்த ஆபரணங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது. கர்ணிகா முகுட வியாவர்த்தியா சர்வாதிபத்திய சூச்சனார்த்தம் கிரீட்ட சித்தேன முகுட விசேஷனம் அப்படின்னார். இந்த சொல்லச்சே இங்க வந்து கர்ணிகா முகுட்டம் சொல்லச்சே இந்த சாமானியமான இந்த மகாராஜாவை போட்டுக்கிறது இதெல்லாம் இதெல்லாம் இல்லாம இது வந்து சர்வாதிபத்திய சூச்சனார்த்தம் சர்வேஸ்வரன் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இது கிரீட்ட முகுட்டம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. இங்கே இல்லைன்னா தாரக புருஷ பேதேனகி மகுட துவைவித்யம் சில்பசாஸ்திராதி பிரசித்தம் அப்படின்னார். இந்த மகுடத்திலேயே விதங்கள் இருக்கு, யாரு யாரு அதை தரிக்கிறா அதன் மேல அந்த மகுட்டத்தோட வேறு வந்து வேறு வேறு யாருது அப்படின்னு சொல்றார். சக்கரவர்த்தியோட மகுட்டமும் சாமானியமான சாமந்தாவோட மகுட்டத்துக்கும் கிரீடத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி சில்பசாஸ்திரங்கள்ல அந்த பிரசித்தி இருக்கு, அதுவே ஒரு ஒரு வேறையாக இருக்கும். அந்த மாதிரி இவன் சர்வேஸ்வரத்தை காமிக்கக்கூடிய மகுடம் இவனுக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றார். நாகுண்டலி நாமகுட்டி இது பிரயோக சிரோபூஷணம் மாத்திரே மகுட சித்தா, அங்கே நாகுண்டலி நாமகுட்டி யாரும் குண்டலம் இல்லாதவன் மகுடம் இல்லாதவன் இல்லை யாருமே அப்படின்னு சொல்ற பிரயோகத்துல வரும் சிரோபூஷணம் என்ற அர்த்தத்திலேயே மகுட சப்தம் வருது. இல்லையன்னா கிரீட்டசிய ஊர்தபாகா மகுட சப்தேன உச்சதே. இந்த கிரீட்டத்தோட மேல் பாகத்தையே மகுட்டம் என்று சொல்லலாம். இதெல்லாம் வேற அர்த்தங்கள்ல இதை சொல்லலாம் அப்படின்றார். மகர சன்னிவேசம் குண்டலம், மகர குண்டலம், மகரத்தை வந்து மகராக்காரமாக அங்கே இருக்கக்கூடியது அது மகர குண்டலம் அப்படின்னு சொல்றது. அவிபக்த லட்சண சூப்பசியாபி ஸ்ரீவத்சியா பூஷண சமானத்தையா பூஷணத்துவோக்தி அப்படின்னு சொன்னார். அது வந்து ஒரு அதோட தனியான ஒரு ரூபம்னு ஆபரணம்னு சொல்லப்பட்டில்லை. ஆனா அது பகவான் இன்னும் பிரிஞ்சு இருக்க முடியாது. அதனால அபிரத்யக்ஷித்தமான ஒரு விசேஷமாக இருக்கு அவனுக்கு. அதனால அது தனியாக தெரிஞ்சு வருது. அபிரத்யக்ஷித்தமாக இருக்கு பகவானோட வக்ஷஸ்தலத்துல. அதனால பூஷணத்து மாதிரியே அதுக்கும் ஒரு பூஷணம் அப்படின்னு சொல்றார். அவனோட இதுக்கு திவ்யமான முக்குதர பந்தன பீதா மக்குட கூட சுடாவதம்ச மகர குண்டல கிரைவேகார கேயூர கடக ஸ்ரீவத்சா. ஸ்ரீவத்சம்ன்றதுக்கு இது சொல்ல போடுறார். இந்த சப்தத்தை மகர குண்டலம் அவிபக்த ஸ்ரீவத்சியா அப்படின்னார். ஸ்ரீவத்ச சின்னம் அப்படின்னு சொல்லிச்சே அந்த ஸ்ரீவத்சலம் ஒரு மச்சை மாதிரி இருக்கு. அவனோட வக்ஷஸ்தலத்துல மச்சம் மாதிரி இருக்கு அது. அது வந்து அவனால பிரிக்க முடியாது. அதுவும் ஒரு ஆபரணத்து மாதிரியே இருக்கு அவனுக்கு அப்படின்னு இங்க சொல்றார். பூஷணத்துக்கு சமானமாக ஸ்ரீவத்ச லக்ஷ்மா அப்படின்னு சொல்ற மாதிரி தாதிருஷ பிருத்தக் சம்ஸ்தான யோகாச்ச பூஷண தேவதாத்யானே தத் அபிவ்யக்தி. ஏன்னா அது ஒரு வேறையான ஒரு ரூபம் அதுக்கு இருக்கிறதுனால இந்த மச்சம் இருக்க ஸ்ரீவத்சம் கூடிய ஒரு மச்சம் இருக்கு அது வேறையான ஒரு ரூபம் அதுக்கே இருக்கிறதுனால அந்த பூஷணங்களோட தேவத்தை அதுக்கு அபிமானி தேவதைகள் எல்லாம் சொல்றோம். புருடன் மறி பொன்னாமூல பெருக்கிருத்தி மருவாகா அப்படி என்னார். அந்த மூல பிரகிருத்தியே மறு அப்படின்னு அந்த மச்சம் மாதிரி சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீவத்சம் அப்படின்னு. அந்த மாதிரி அதுவே ஒரு தேவத்தை அங்கே ஒரு தேவதாபிமானி இருக்கான். பகவானோட விக்கிரகத்துல எல்லா தத்துவங்களோட அபிமானி தேவதைகளுக்கும் ஆசிரியமா இருக்கு பகவானோட திவ்யமங்கல விக்கிரகம் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பூஷணமும் கூட அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அந்த அதுல சொல்லச்சே இங்கே சொல்ற இடத்துல கௌஸ்துபமணி அப்படின்றது சேத்தனாக்களுக்கெல்லாம் அபிமானி தேவத்தை அப்படின்னு. புருடன் மணிவரமாக பொன்னாமூல பெருகிருத்தி மருவாக மாந்தண்டாக அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மனம் திகிரியாக இதெல்லாம் அசுபூஷண அத்தியாயத்தில் சொல்லிச்சு. ஒரு ஒரு பூஷணமும் ஒரு ஒரு தத்துவத்தோட அபிமானி தேவத்தை பகவானோட விக்கிரகத்துல ஆசிரியிருக்கா அப்படின்னா எல்லாமே அவனுடைய அதீனத்துல இருக்குன்னு தெரிஞ்சு வருது. தத்துவாபிமானி தேவதைகள் எல்லாம் அவனுடைய அதீனம். அந்த மாதிரி அந்த தியானத்துல சொல்லப்பட்டிருக்கு பூஷண தேவதா தியானே. அதுல இந்த மச்சமும் சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீவத்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய மச்சம். தனியாக அதுக்கு ஒரு தத்துவாபிமானி தேவதை இருக்கான் சொல்லப்பட்டிருக்கு மூல பிரகிருத்தியோட தத்துவாபிமானி தேவதை. முக்தாதாமானி ஏகாவலி திரிசராதீனி ஒரு இழை இருக்கிறது மூணு இழை இருக்கிறது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சரங்கள் அதெல்லாம் முக்தாதாமம்னு சொல்லப்பட்டிருக்கு. பீதாமரச பூஷணத்தையா உக்தி சோபாதிசே ஹேத்துவ மகார்கத்வாதி அபிப்பிராய யதா அதி புஷ்ப சங்காஷா பீதவாசா ஜனார்தனா அப்படின்னு. பீதாம்பரமே ஒரு பூஷணம் அப்படி என்ன சொல்லுக்கு. ஏன்னா அதிசயமான சோபை உண்டு பண்றது அவனுக்கு. அதனால அத்தியந்த ரொம்ப அமோகமான அனர்கமான ரத்னம் அது. மகார்கத்வாதி அபிப்பிராய ரொம்ப அனர்கமான ஒரு வஸ்துவானாலே அவனோட பீதாம்பரமே ஒரு பூஷணமாக இருக்கு அவனுக்கு அப்படி என்ன சொல்ற. பீதவாசாஹா அப்படி சொல்லப்பட்டிருக்கு. வியப்ராஜத் சபா மத்தியே ஏம் நீ ஓபசித்தோ மணி இது. அந்த ஒரு தங்கத்தினாலே பண்ணப்பட்ட ஒரு முத்து எப்படி இந்த ரத்னம் எப்படி பிரகாசிக்கிறதோ அந்த மாதிரி அவன் பிரகாசிச்சான். அந்த பீதாம்பரதாரியான பகவான் அந்த சபையில எப்படி என்ன அவன் பீதாம்பரத்தினாலே அவனுக்கு ஒரு அதிசயம் அந்த மாதிரி உண்டாச்சுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால அதுவே ஒரு பூஷணம் என்ற மாதிரி அனுசந்தானம் பண்றாரு. ஆதிசப்தேன ஹஸ்தபந்தாங்குலி ஏகாதி சங்கராக எல்லாம் வேற வேற ஆபரணங்கள் அவனோட பாகுகளுக்கு ஹஸ்தங்களுக்கு எல்லாம் போட்டுக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அவனோட மோதிரங்கள் என்ன அங்குலி இயக்கம் இதெல்லாமே அதனால சங்கிரகம் அப்படின்னு சொல்றார். உக்த குணோத்கர்ஷ ஹேது பூத திரவிய வைலட்சண்ய ஞாபனாய பூஷண ஆயுதையோ திவ்ய சப்தா, அந்த பூஷணமும் ஆயுதமும் எல்லாமே அவனுக்கு திவ்யமானதுன்னா எல்லாம் பிராகிருத்தத்துக்கும் விலட்சணமானது அப்ராகிருத்தமானது அப்படின்னு சொல்றது. அதோட திரவியத்தோட வைலட்சண்யம் இந்த சப்ஸ்டன்ஸ். அது என்னன்னா அது நான் மெட்டீரியல் சப்ஸ்டன்ஸ், அது அது வந்து அப்ராகிருத்தம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, சுத்த சத்துவமயமானது. அந்த மாதிரி காமிக்கிறதுக்காக அதுக்கு எல்லாமே திவ்யம் அனுக்கூடிய சப்தத்தை இங்க உபயோகிக்கிறார் அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய அவனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்துல இருக்கக்கூடிய ஆபரணங்கள் எல்லாம் சொல்லி ஆயுதங்களை பத்தி சொல்றார். இப்போ இவன் ஆஷ்ரிதானாம் அனுபவார்த்தானி பூஷணானி உக்துவா, இதெல்லாம் ஆஷ்ரிதாளுக்காக இருக்கிறது. சம்ஸ்ரிதார்த்தம் சக்கர்த்தா அப்படின்னு வரத சகலமேதத்து சம்ஸ்ரிதார்த்தம் சக்கர்த்தா அப்படின்னு குருதாழ்வார் சொல்றாரு வரதாஸ்தவத்துல. எல்லாமே எதுக்காக பண்றான் பகவான் அப்படின்னா தன் ஆஷ்ரிதாளோட அனுபவத்துக்காக அப்படின்னுட்டு. அது இந்த சொன்ன மாதிரி இதெல்லாம் அவாவோட அனுபவத்துக்காக சொன்ன பூஷணங்கள் எல்லாம் சொல்லி தது அனுபவ தது ரக்ஷணையோஹோ உபயுக்தானி திவ்யானி ஆயுதானா. இந்த ஆயுதங்கள் எப்படின்னா ரெண்டுக்கும் பிரயோஜனம், அனுபவத்துக்கும் பிரயோஜனம் ரக்ஷணைக்கும் பிரயோஜனம். விரோதிகள விஷயத்துல ஆயுதங்கள் எல்லாம் ஆயுதமாக இருக்கிறது, ஆசிரித்தாளுக்கு ஆபரணமாக பிரகாசிக்கிறது அப்படின்னுட்டு. அவனுடைய திவ்யமான சங்க சக்கரம் முதலானது எல்லாம் ஆசிரித்தாள் வந்து ஆபரணத்து மாதிரி அனுசந்தானம் பண்றா, அனுபவிக்கிறா, ஆனந்தப்படுறா. விரோதிகள் அது பட்ட பயப்படுறா, அதை பார்த்தா அவளுக்கு வந்து ஆயுதத்து மாதிரி இருக்கிறது அவனுக்கு. அவளுக்கு இது ரெண்டு ரூபத்தையும் எடுக்கக்கூடியது அவனோட ஆயுதங்கள், திவ்யமான ஆயுதங்கள். அதை வந்து எடுத்துக்கொண்டு சொல்றார் சுவான் ரூபா அப்படின்னு சொல்லி அந்த ஆயுதங்கள விஷயத்தெல்லாம் சொல்லச்சே சில விஷயங்கள் எல்லாம் அங்கே நிரூபணம் பண்றார். அதை வந்து அடுத்து அனுசந்தானம் பண்ணலாம்னு சொல்லி பாகவதாளுக்கு என்ன நமஸ்காரம் தெரிவித்துக்கொள்ளும். கவிதார்த்திகசிம்ஹாய கல்யாண குருஷாணி வேதாந்த குருவே நமஹ நித்யமுச்சித பதாமஜெய்க்மனுக்கும் வியாமோகத்தரிதிராணி நாயமேனே அஸ்மத் குரோ பகவதோ ஸ்ரீக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே ஸ்ருதே ஜாய நமஹ.